ஸ்ரீகுருப்யோ நமஹ. சுக்லாம்பரதரம் தேவம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே வாகீஷாத்யாசு மனசஸ் சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வா க்ருதகிருத்யாசி ஹூதம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அகண்டமண்டலாகாரம் வ்யாப்தம் யேன சராசரம் தத்பதம் தர்ஷிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தோர்பர்யுக்தா சதுர்பிஸ்பட்டிகமணிமயீமக்ஷமாலாம் தத்தான ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபி சசுகம் புஸ்தகம் சாபரேண பாசா குந்தேந்துஷங்கஸ்பட்டிகமணி நிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா. பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் யப் பிபன் சததம் ராம சரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராசேத சமகல்மஷம் கோஷ்பதி கிருத வாரீஷம் மஷகீ கிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகே சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் உல்லங்க்ய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்யம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாஹ லங்காம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சனேயம். ஆஞ்சநேயமதி பாட்டலானனம் காஞ்சனாத்ரிகமணீய விக்ரஹம் பாரிஜாதப்தரு மூலவாசினம் பாவயாமி பவமானந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. வைதேஹீ சஹிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே முனிமயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஶ்யாமளம். வாமே பூமிசுதா புரஸ்து ஹனுமான் பச்சாசுமித்ராசுதஹ சத்ருக்னோ பரதஸ்ச பார்ஷ்வதலயோர்வாயுஆதிகோணேஷுச சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீலசரோஜகோமலருச்சிம் ராமம் பஜே ஶ்யாமளம். ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனும் ச பிரணமாமி புனஃப் புனஃ. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேப்யோ நமோஸ்து சந்திராக்கமருத்கணேப்யஹ. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம் வால்மீகிகிரிசம்பூதா ராமாம்போ நிதிதங்கதாம் ஸ்ரீமத் ராமாயணீ கங்கா புனாதி புவனத்ரயம். வால்மீகேர்முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஃ ஶ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதிம். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேயஸ்வாமினஃ ஜெய. ஸ்ரேயப்பதியான பகவான் சாக்ஷாத் மனுஷ்யாவதாரம் எடுத்துட்டு ராமாவதாரமாக நம்மளுக்கு வழிகாட்டியாக ஒரு வாழ்க்கையே எப்படி வாழணும் என்று தெரிவிக்கிறதுக்காகவே அனுகிரகம் பண்ணின்னு ஸ்ரீ ராமராகவும் ஸ்ரீ லக்ஷ்மணராகவும் அவருடைய வாழ்க்கையிலே காட்டித்தந்து அருள் புரிந்திருக்கார். அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமருடைய சரித்திரம் ராமாயணம். அயனம்னா அவருடைய ஜேர்னின்னு அர்த்தம். அந்த ராமாயணத்துல முதல் பாலகாண்டம் சின்ன பருவத்துல ராமர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கறது அனுபவிச்சுருக்கோம். அதுல நேற்றைய நாளைக்கு சுப்பிரமணிய அவதாரம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய சர்க்கத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கா அப்படிங்கறத அனுபவிக்கலாம். 38வது சர்க்கம். இதுல சகரபுத்திரன் சகர மகாராஜா அப்படிங்கிற மகாராஜாக்கு ஒரு புத்திரர் உண்டாகிறார். அவர் வந்து அஸ்வமேத யாகம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறார். तं कथां कौशिको रामे निवेद्य मधुराक्षरां पुनरेवापरं वाक्यं काकुत्स्थमिदमब्रवीत। விஸ்வாமித்ர முனிவர் அப்படியே கதை சொல்லி இந்த வர்த்தம் ராமர்ட்ட ஒரு விஷயம் கூட சொல்றார். என்ன சொன்னார்? அயோத்யாதிபதி சூரஹ பூர்வமாதீன்னராதிபஹ சகரோ நாம தர்மாத்மா பிரஜா காம சச்ச பிரஜாஹ. முன்னாடி சகரன் என்று ஒரு பெரிய வீரன் இருந்தார்ப்பா தர்மாத்மா. அவர் வந்து ராஜாவா இருந்தா, எந்த நாட்டுக்கு ராஜா அரசன் அப்படின்னா அயோத்தியாபுரிக்கு, அதாவது உன்னுடைய முன்னோர்கள்ப்பா. அப்போ சகரன் அப்படிங்கிற ராஜா அயோத்தியாவை ஆண்டு இருந்தார். அவருக்கு புத்திரன் வேணும்னு ரொம்ப ஆசை, அவருக்கும் புத்திரன் இருக்கலை, அதனால புத்திரன் வேணும்னு ஆசை ரொம்ப இருந்தது. அப்போ வைதர்ப துஹிதா ராம கேசினி நாம நாமத ஜேஷ்டா சகர பத்னி சா தர்மிஷ்டா சத்யவாதினி. அவர்களுக்கு ரெண்டு மனைவியாக்கம், இந்த சகர ராஜாக்கு ரெண்டு மனைவி. முதல் மனைவி யாருன்னா விதர்பராஜர் அவருடைய புத்திரி, பேரு கேசினி. அவள் எப்படி எப்பேற்பட்டவள் அப்படின்னா தர்மிஷ்டையா இருந்தா சத்தியவாதினியா இருந்தா. அந்த சகர மகாராஜாவுடைய முதல் பத்னி ஜேஷ்டா அப்படிங்கிறா, மூத்த முதல் ரெண்டு பத்னிகள் இருந்தா சொன்னேன். ஒரு பத்னியுடைய மூத்த பத்னியுடைய பெயர் பேரு கேசினி. அடுத்ததோ அரிஷ்டநேமி துஹிதா ரூபேணா பிரதிமா புவி த்விதீயா சகரஸ்யாசீ பத்னி சுமதி சம்ஹிதா. அடுத்தது அரிஷ்டநேமியோடைய புத்திரி, காஷ்யப புத்திரியோடைய புத்திரியாக்கும் யாரு அப்படின்னா சுமதி என்று பெயர். அந்த சுமதி அப்படிங்கறது சகர மகாராஜாவுடைய இரண்டாவது பத்னியாக்கும் அப்படின்னு அவருடைய அந்த சகர மகாராஜாவுடைய குடும்பத்தை பத்தி சொல்லி அவருக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால என்ன பண்றாராம், தாப்யாம் சக ததா ராஜா பத்னிபியாம் சத்தவாம் ஸ்தபஹ ஹிமவந்தம் சமாஷ்ருத்ய பிரபு பிரசரவணே கிரௌ. அந்த ராஜா வந்து சகர ராஜா இந்த ரெண்டு மனைவிகளையும் கூட்டிட்டு போய் பிரகு பிரசிரவணம் அப்படிங்கிற ஒரு மலையில போய் தபஸ் பண்றாளாம். குழந்தைகள் வனம் என்று மூணு பேரும் தபஸ் பண்றா. அப்போ என்ன ஆறு வந்தாராம், அதவர்ஷதே பூர்ணே தபசாராதிதே முனிஹி சகராய வரம் பிராதா பிரகு சத்ய பராக்கிரம. அப்படி இவ எத்தனை வருஷம், வருஷத்தையே நிறைய நிறைய வருஷங்கள், நூறு வருஷங்கள் எல்லாம் தகஞ்சுதான். அப்படி தபஸ் பண்ணி சத்தியமாக கூடிய இந்த தபஸை பார்த்து முனிவர் வரார். யார் முனிவர்? பிரகு மகர்ஷி அங்க வரார். நுட்டு வரம் கொடுக்கிறாராம். என்ன வரம் கொடுத்தார்? அபத்தியலாப சுமஹான் பவிஷ்யதி தவானக கீர்த்திம் சா பிரதிமாம் லோகே பிராப்ஸ்யதே புருஷர்ஷப. அனகா, உனக்கு நிறைய புத்திர லாபம் உண்டாகும்பா. புருஷ சிரேஷ்டா, லோகத்துல அந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல கீர்த்திகள், கீர்த்தி வாய்ந்திருப்பா. ஏகா ஜனயிதா தாத புத்திரம் வம்சகரம் தவ ஷஷ்டி புத்திர சஹசிராணி அபரா ஜனயிஷ்யதி. உனக்கு நிறைய குழந்தைகள் உண்டாம் சொன்னேனே, அந்த குழந்தைகள் யாரெல்லாம்னா உன்னுடைய ஒரு மனைவியில வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு புத்திரன் பிறப்பான், இன்னொரு மனைவியில ஷஷ்டி புத்திர சஹசிராணி 60,000 புத்திரர்கள் பிரசவிப்பா, அதாவது குழந்தைய பெற்றெடுப்பா. என்ன சொன்னார் பிருகு மகர்ஷி? ஒரு மனைவியில ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வம்ச விருத்தி பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு, ஆனா இன்னொரு மனைவியில 60,000 புத்திரர்களை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். ஏன்னா புத்திரர்களே இல்லாம இருக்கக்கூட அவருக்கு சகர மகாராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கை கூப்பிண்டு அந்த ரெண்டு ராஜ புத்திரிகளும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கேக்குறாராம். என்ன கேட்டார் இவர்? ஏகஸ்யாசுதோ பிரம்மன் கா பகூன் ஜனயிஷ்யதி சோதுமிச்சாவகே பிரம்மன் சத்தியமஸ்து வசஸ்தவ. சுவாமி, ஆருக்காக்கும் இந்த ரெண்டு மனைவிகள் இருக்கா, யாருக்கு ஒரு புத்திரன், யாருக்கு நிறைய 60,000 அப்படின்னு சொன்னாலே அப்பேற்பட்ட நிறைய பிள்ளைகள் யாருக்கு பிறப்பா? நீங்க சொல்லிட்டே ஒரு மனைவி தான் சொன்னேன், இந்த மனைவிக்கு ஒரு குழந்தை, இந்த மனைவிக்கு இத்திர குழந்தை அப்படின்னு சொல்லி எந்த மனைவிக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற கேள்வி கேக்குறா. இது நான் கேக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் என்று சொன்னார். அப்போ பிருகு மகர்ஷி சொல்றாராம் அதை கேட்டு, உவாச பரவாம் வாணிம் ஸ்வச்சந்தோத்ர விதீயதாம். இது வந்து உங்களுடைய இஷ்டம். இப்போ உங்களுடைய ரெண்டு மனைவியில யாருக்கு ஒரு குழந்தைய மட்டும் போதும் சொன்னா அந்த குழந்தைக்கு ஒரு மனைவி வரும், ஒரு புத்திரன் வருவன். இன்னொரு குழந்தைக்கு நிறைய பேர் வேணும்னு சொன்னா அந்த மனைவிக்கு நிறைய புத்திரர் வரும். இது உங்களுடைய இஷ்டம். இந்த காரியத்துல உங்களுடைய சொந்தம் சொச்சந்தக உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த சமயம் யாருக்கு நீங்களே டிசைட் பண்ணுங்க, யாருக்கு குலத்தை நிலநாட்டக்கூடிய ஒரே ஒரு குழந்தை வேணுமோ, இல்லைன்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும்படியாக நிறைய குழந்தைகள் யாருக்கு வேணும் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்றத அந்த சபையில வைத்து இந்த மனைவிகள்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் அவ சொல்றா, கேஷினி அப்படிங்கிற மனைவி சொல்றா, புத்திரம் வம்சகரம் ராம ஜக்ராஹ நிருபசன்னிதௌ. அந்த நிருபர்களுடைய சந்நிதியில வைத்து எனக்கு குலவிருத்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு புத்திரன் எனக்கு போதும் அப்படின்னு யாரு சொல்றா, கேஷினி அப்படிங்கிற மனைவி சொல்றா. அப்ப அடுத்தது சுமதி தானே, சுமதியுடைய அந்த மனைவி என்ன சொல்றா, சஷ்டி புத்திர சஹசிராணி சுபர்ண பகினி ததா மகோத்சாஹான் கீர்த்திமதோ ஜக்ராஹ சுமதி சுதான். சுமதி அப்படிங்கிறது கருடருடைய சுபர்ண பகினி, கருடருடைய சகோதரி. அவள் அந்த சுமதி வந்து சொல்ற, ரொம்ப சந்தோஷத்தோட எனக்கு கீர்த்தி பூண்டவர்களான 60,000 புத்திரர்களை எனக்கு போதும் என்று ஆசைப்பட்டா. இப்போ என்னாச்சு, கேஷினிக்கு ஒரே ஒரு புத்திரன், சுமதிக்கு 60,000 புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி அவ அவளுடைய ஆசையை தெரிவித்தா. நுட்ட பிரதட்சிணமர்ஷிம் கிருத்வா சிரசாபி பிரணம்யதம் ஜகாம ஸ்வபுரம் ராஜா சபாரியோ ரகுநந்தனம். அப்போ அந்த ராஜா, அந்த சகர ராஜா பத்னி சமேதமா அந்த மகர்ஷியை பிரதட்சிணம் பண்ணி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அவளுடைய ராஜ்யத்துக்கு போனா, பட்டணத்துக்கு போனான். அப்படி கொஞ்ச காலம் கழியறத மூத்தவளான கேஷினி அதேபடி சகர புத்திரனான அசமஞ்சன் அப்படிங்கிற ஒரே ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாளாம். அசமஞ்சை திக்யாதம் கேஷினி சகராத்மஜம். அந்த மூத்த மனைவி கேஷினி அசமஞ்சன் என்ற புத்திரருக்கு ஜீவனை கொடுத்தாள். மேலும் சுமதிஸ்து நரவியாக்ர கர்ப்ப தும்பம் வியஜாயத ஷஷ்டி புத்திர சஹஸ்ராணி தும்ப பேதான்வி ஸ்ருதாஹ. அதாவது நரசிரேஷ்டா, சுமதி வந்து ஒரு கர்ப்ப பிண்டத்தை பிரசவித்தாள். அதுலேருந்து அந்த பிண்டத்திலிருந்து எத்தனை பேர் வந்தாளாம், அந்த முனிவர் சொன்ன அப்படியே 60,000 புத்திரர்கள் சின்ன சின்ன சின்ன ஜீவனா வந்துடுது. சின்ன சின்ன ஒரு பூச்சி மாதிரி இருக்குமே, அவ்வளோ ஒரு ஒரு வயத்துலேருந்து வரணும்னா எத்தனை இருக்கும், இப்போ சின்ன சின்ன பூச்சி மட்டமா வந்தது. அதை இப்ப என்ன பண்ணா, நெய்யில நெய் கும்பங்கள்ல காப்பாத்தி வச்சா, அந்த கர்ப்பவாசம் நன்கு வளர்ந்த ஒரு மனுஷ ரூபமா ஆகணுமே இல்லையோ, அதனால ஒரு நெய் நரைச்ச கும்பங்கள்ல காப்பாத்தினான். மேலும் காலம் அப்படியே போக போக எவ்வனம் பிரதிபேதிரே அவ எவ்வனம் அடைஞ்சார்கள் குழந்தைகள் எல்லாம். அததீர்கேண காலேன ரூப யௌவனசாலினா ஷஷ்டி புத்திர சஹஸ்ராணி சகரஸ்யா பவம் ததா. சகர மகாராஜாவுடைய 60,000 குழந்தைகளும் அதேபடி தீர்க்க காலத்துக்கு அப்புறம் நன்னா அழகும் யௌவனமா ரொம்ப கம்பீரமா வாழ்ந்துட்டு இருந்தா. அப்போ என்னாச்சு, இந்த சகர மகாராஜாவுடைய மூத்த புத்திரன் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணுவாராம், பெரிசாயிச்சு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, குழந்தை எல்லாம் அழித்து அப்பவும் என்ன பண்றாரு, இந்த ஜனங்களை எல்லாம் வந்து சரையூ நதி வெள்ளத்துல தூக்கி தள்ளி போடுவாராம். தள்ளி போட்டு அவ கஷ்டப்படுறாளே, தன்னடத்தா இவர் கை கொட்டி சிரிப்பாராம். அப்படி ஒரு துஷ்ட சுவாவம் இருந்துதான். இப்படி எல்லாம் சஜ்ஜனங்களை ரொம்ப துரோகம் பண்றான்னு சொல்லி நகரவாசிகள் எல்லாம் அந்த ராஜாட்ட சொல்ல, அப்பா வந்து அந்த புள்ளையை வந்து மூத்த புள்ளையை அந்த நகரத்திலேருந்தே நீ போ, வெளியில போ, நிர்வாசித்த ஆட்டி வெளியில் ஆக்கினாலாம், இந்த நகரத்துல இருக்கப்படாது என்று சொல்லி. அந்த அசமஞ்சனுக்கு, அசமஞ்சனை அல்லவா இப்போ அவன் வந்து அசமஞ்சனுக்குலாம் இந்த துஷ்ட சுவாவம், அதனால அசமஞ்சனை மட்டும்தான் வெளியிலாக்கினான் ராஜா. அசமஞ்சனுக்கு ஒரு புத்திரன் இருந்தாலாம், அவருடைய பேர் அம்சுமான் அப்படின்னு ஒரு புத்திரன் இருந்தார். அவர் எப்பேற்பட்டவர்னா, சம்மத சர்வலோகசிய சர்வசியாபி பிரியம்வத, வீரியமானா இருக்காரா அந்த அம்சுமான். அது மட்டுமல்ல எல்லார்ட்டையும் பிரியம்வத, பிரியமா பேசறக்கூடியவர், ரொம்ப பிரியத்தோட பேசுறவர். எல்லா ஜனங்கள்டையும் ஸ்நேகத்தோடு இருப்பவர் அந்த அம்சுமான் அப்படிங்கிறவர். ததக்காலே நமகதா மதி சமபிஜாயத சகரஸ்ய நரஸ்ரேஷ்ட யஜேயம் இதி நிச்சிதம். அதுக்கப்புறம் காலம் கொஞ்சம் போனதும் சகர மகாராஜாக்கு ஒரு யாகம் பண்ணணும் என்ற ஆசை வந்தது. அந்த வேதஜனான ராஜா புரோஹிதர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து யாகத்தை பற்றி சொல்லி அவளும் அப்படியே சம்மதம் மூலி அந்த யாகத்தை துவங்கினார் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே அஷ்டத்ரிம்சத் சர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் 30வது சர்க்கம், இதுல அந்த யாகம் நடக்கிறதுல நிறைய தடைகள் வருது, என்னெல்லாம் தடைகள் என்று சொல்றான். விஸ்வாமித்திரருடைய வார்த்தையை கேட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கார் விஸ்வாமித்திரர், இப்படி நடந்ததுப்பா யாகம் துவங்கித்து அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுன்னு இருக்க ராமர் சட்டுன்னு அக்னி மாதிரி உஜ்ஜலிக்க கூட மகர்ஷிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? ஸ்ரோதும் இச்சாமி பத்ரம் தே விஸ்தரேண கதாமி மாம் பூர்வகோமே கதம் பிரம்மன் யஜ்ஞம் வை சமுபாஹரத் பிராமணோத்தமா. எனக்கு கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன், என்னது தெரியுமோ, எப்படி அவர் யாகத்தை நடத்தினார், பூர்வகா யஜ்ஞம் கதம் வை சமுபாகரத். அப்பேற்பட்ட அந்த ராஜா யாகத்தை எப்படி நடத்தினார், இமாம் கதாம் விஸ்தரேன சோதம் இச்சாமி, அந்த கதையை கேட்கறதுக்கு விஸ்தாரமா கேட்கறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு ராமருக்கு சொல்ல விஸ்வாமித்திரர், அப்படியே நான் சொல்றேன்ப்பா அந்த சகர மகாராஜாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன், கேட்டுக்கோ ராமா அப்படின்னு சொல்லி, சங்கரஸ்வசுரோ நாம ஹிமவானசலோத்தம இந்திரதத்தவர ஸ்ரீமான் அத்ரிராஜோபிஷேசித விந்திய பர்வதமாசாத்ய நிரீக்ஷேத பரஸ்பரம். ஹிமவான் அப்படிங்கிற பர்வத சிரேஷ்டன், நம்ம யாருன்னு நேற்று பார்த்திருந்தோம், பரமசிவனுடைய மனைவியான உமாதேவியோடைய அப்பா, கங்காதேவியோடைய அப்பா. அப்பேற்பட்ட ஹிமவான் வந்து விந்திய பர்வதத்தை பார்த்துட்டு அவ பார்த்துட்டு இருக்காளே, தயோர் மத்தியே பிரவிற்த்தோ பூத் யஜ்ஞஸ்த புருஷோத்தமஹம். இந்த ஹிமவானுக்கும் விந்திய பர்வதத்துக்கும் நடுவுல நடுப்புல அந்த யாகம் நடந்ததுப்பா. ஏன்னா அந்த இந்த நடுப்புல சொன்னேனே அந்த இடம் தான் யாகம் பண்றதுக்கு ரொம்ப உத்தமமான விஷயம். பிரதேசகா யஜ்ஞ கர்மாணி பிரசஸ்தா, அந்த பிரதேசம் வந்து யாகம் செய்யறதுக்கே ரொம்ப உத்தமமான இடம் பாது, அதனால அங்கதான் யாகம் நடந்தது. திடமான வில்லோடையும் மகாரதனுமான அந்த அம்சுமான் அப்படின்னு சொன்னோமே, அந்த அம்சுமான் சகர மகாராஜாவுடைய கற்பனைப்படி அந்த அஸ்வத்தை காப்பாற்றுறதுக்காக அது பின்னாலேயே போனார். தஸ்ய பர்வணிதம் யஜ்ஞம் யஜமானஸ்ய வாசவஹ ராட்சசீம் தனுமாஸ்தாய யாஜ்ஞேயாஸ்வமபாஹரத். அந்த யாகம் பண்ண போறார், அஸ்வத்தை அழித்து விட்டார், இதை காப்பாத்துறதுக்கு அம்சுமானும் இருந்தார். அப்படி இருக்கிறத தேவேந்திரன் வந்து இதை பார்த்தார், இந்த யாகம் நடந்தா சரியா வராது அப்படின்னு. அதுல முக்கியமான என்னது, அஸ்வம் தானே, அஸ்வமேத யாகம்னா அஸ்வம் தானே மெயின், குதிரை இல்லாட்ட அந்த யாகம் நடக்காது. அதனால அவன் வந்து ராட்சசீம் தனம் ராட்சச வடிவு எடுத்துட்டு யார் வர்றார், தேவேந்திரர் வர. தேவேந்திரர் வந்து அந்த குதிரையை எடுத்துட்டு போயிட்டார். திருடப்பட்டது, இது திருடப்பட்டதும் எல்லாரும் வந்து பார்த்தவாதான் வந்து ராஜாட்ட அப்படி சொல்றார். என்ன சொன்னா, யாகத்தினுடைய முக்கியமா இருக்கக்கூடிய அந்த அஸ்வத்தை திருடிண்டுட்டா என்ன ஏதுன்னு தெரியலே அப்படின்னு சொன்னதும் அந்த ராஜா சொன்னா, யாரு திருடினாலோ திருடினவனையும் வதம் பண்ணிடுங்கோ, அந்த குதிரையும் திருப்பி கூட்டிட்டு வாங்கோ ரொம்ப வேகத்துல அப்படின்னு ஆஜ்ஞை போடுறா. அஸ்வத்தை தூக்கிட்டு போனா அதனுடைய நாசங்கள் என்ன, என்னது இந்த உலகத்துக்கே நாசம்ப்பா யாகம் முடங்கிச்சுனா அப்படின்னு எல்லாம் புரோஹிதர் எல்லாம் சொல்லி இவாளும் என்ன சொல்றா, இதெல்லாம் அந்த ராஜா கட்டுன்னு இருந்தாலுமா அப்படி யாகம் முடங்கிச்சுனா எல்லாருக்கும் க்ஷேமம் போயிடும், லோகத்துக்கே கஷ்டம் வந்துடும் இப்படிலாம் கேட்டுட்டு இருந்த அந்த சபையில 60,000 குழந்தைகளையும் கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு சொல்றார், நீங்கள் வந்து இந்த குதிரையை திருப்பி கொட்டின்னு வாங்க, நீங்க தெரியுங்கோ எல்லாம் போய் விசின்யத்வம் நல்லா தெரிஞ்சு கண்டுபிடிக்க பாருங்கோ, பூமி பூரா போய் தேடுங்கோ, தேடி தேடி இங்கெல்லாம் குளிக்க முடியுமோ அதெல்லாம் குளிச்சு பூமி எல்லாம் பார்த்து எங்கேயாவது இருக்குன்னா திருப்பி வர்றதுன்னா குதிரையும் கூட்டிந்து வாங்கோ, யாரு திருடினாலும் பாருங்கோ. சூரியன் உதிக்கிறதுல இருந்து அஸ்தமனத்துக்குள்ள அந்த குதிரையை திருடினவனையும் குதிரையையும் கூட்டிந்து வாங்கோ அப்படின்னு ஆர்டர் கொடுக்கறா அப்பா பிள்ளைகளை பார்த்து. தீட்சித பௌத்திர சகித சோபாத்யாய கணோ ஹ்யஹம் இஹஸ்தாஸ்யாமி பத்ரம் வோ யாவத் துரக தர்சனம். நான் வந்து தீட்சை பூண்டவனா இருக்கேன், தீட்சையில இருக்கேன், அதனால எனக்கு வர முடியாது, நீங்கள் போய் அந்த குதிரையை கூட்டிட்டு வாங்கோ, முடிஞ்ச இடத்துலாம் பாருங்க, பூமி பூரா பாருங்க, பூமியில இல்லைன்னா கீழே பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா. அவ எல்லாரும் என்ன பண்ற, அப்பாவை பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஜக்முர்மகீதலம் ராம பிதுர் வச்சனயந்தை தா நமஸ்காரம் பண்ணி, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அப்பாவுடைய ஆக்ஞையை பெற்று பூதலத்தை அவ அடைந்தா, பூமிக்கு வந்தா. யோஜனாயாம விஸ்தாரம் ஏகைகோ தரணீதலம் விவிது புருஷ வியாக்ர வஜ்ரஸ்பர்ஷ சமய புஜை. ஒருத்தரும் என்ன பண்றா, ஒரு யோஜனை நீளம் வீதி இருக்க கூடிய பூபிரதேசத்தை வஜ்ராயுதத்தை வைத்து தன்னுடைய கைகளால பிளர்ந்தார்கள். அப்படியே குளிச்சு குளிச்சு போட்டு இருக்கா வஜ்ராயுதத்தையும் சூலங்கள்னாலையும் அதிபயங்கரமான ஹலைஹி கலப்பையினாலையும் பிளர்ந்து பூமியை ரொம்ப ரணகலமாக்கிட்டா பூமிய. அப்படி இந்த பூமியில இப்படி ஒரு ஒரு இடத்துல குளிக்கிறத குளிக்கிறத தோன்றத என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு கஷ்டப்படும், நாகங்கள் கஷ்டப்படும், அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாம் சகிக்க முடியாம எடுத்து இந்த இவா பண்ணக்கூடிய இந்த வேலையினால ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டா. இவா வந்து என்ன பண்றா, யோஜனானாம் சஹஸ்ராணி சஷ்டிம் ரகுநந்தன விபுர் தரணி வீரா ரசாதலமனுத்தம் ரகுநந்தனா. அந்த வீரர்கள் பூமிய ஒரு ஏகதேசம் பாதாளம் எத்தனை ரசாதலம், ரசாதலம் எத்தனை வரைக்கும் கிட்டத்தட்ட 60,000 யோஜனைகள் வெட்டி தோண்டி போட்டு விட்டார். ஜம்பூத்வீபம் நிர்வாத்மஜாஹ கனந்தோ நரசார்தூல சர்வத பரிசக்ரமஹூம். மலைகள் நிறைந்த ஜம்பூத்வீபத்தை இப்படி தோண்டிண்டே இருந்தா கிடைக்கிறதா கிடைக்கிறதா, குதிரை எங்க குதிரை எங்க அப்படின்னு தேடிண்டே இருந்தா எங்கேயுமே கிடைக்கலை. இப்போ என்ன பண்றா, இந்த தேவர்கள் கந்தர்வர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, இப்படி பூமி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சங்கடப்பட்டு கந்தர்வர்களும் அசுரர்களும் பன்னகர்களும் தேவன்மாரும் எல்லாருமா சேர்ந்து பிரம்மாட்ட நடுங்கிண்டு போனான். பிரம்மாட்ட போய் சொல்றா, பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி ஒரு வாடி போன முகத்தோட பயந்து போய் பிரம்மாட்ட சொல்றா, பகவானே பூமி பூரா பகவன் பிருத்திவி சர்வால் கன்யதே சகராத்மஜை பகவச மகாத்மானோ வத்யந்தே தலவாசினஹ. பூமி பூர சகர புத்திரர்கள் வந்து குழிக்கப்பட்டு விடுத்து ரொம்ப கஷ்டப்படுறது பூமாதேவி. மகாத்மாக்களான பாதாள நிவாசிகள் எல்லாருமே தலவாசினம் மகாதலம் ரசாதலம் அப்படின்னு அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய வாசிகள் எல்லாருமே கஷ்டப்படுறா. அயம் யக்ஞஹரோஸ்மாகம். இப்படி இந்த யாகத்தை முடக்குவதற்காக அந்த அஸ்வத்தை தூக்கிட்டு வந்தது நாங்களாக்கும், அதனால எங்களுக்கும் அந்த பங்குண்டு பூமி கஷ்டப்படுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அந்த சகர புத்திரர்கள் எல்லாம் எல்லா பிராணிகளையும் சர்வபூதானி ஹிம்சந்தி எல்லா பிராணிகளையும் கஷ்டப்படுத்தின்னு இருக்கா அப்படின்னு ரொம்ப பயந்து போய் பிரம்மதேவர்கிட்ட போய் இவெல்லாம் முறையிடுறா அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கம் பூர்த்தி. இத்யாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே ஏகோன சத்வாரிம்ஷத் சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அடுத்தது இந்த சகரபுத்திரர்கள் இப்படி பண்ணாலும் அவளுடைய அந்தியம் அவளுடைய பஸ்மமா போயிடுறாவா அது எப்படி அப்படிங்கறது 40th சர்க்கத்துல சொல்றா. பிரம்மாட்ட இது சொன்னதும் பிரம்மதேவர் வந்து அவளுக்கு பதில் சொல்றா. யஸ்யேயம் வசுதா கிருஷ்ணா வாசுதேவஸ்ய தீமதஹ மஹிஷே மாதவஸ்யைஷா சஏவ பகவான் பிரபுஹ காபிலம் ரூபமாஸ்தாய தாரயத்ய நிஷந்தராம் தஸ்ய கோபாக்னிராதத்தா பவிஷ்யந்தி நிருபாத்மஜாஹ. கவலைப்படாதீங்கோ, பிரம்மதேவர் சொல்றா இங்க கவலைப்படாதீங்கோ, லக்ஷ்மீ வல்லபரான மகாவிஷ்ணு வந்து மகாவிஷ்ணுடைய மனைவி அல்லவோ இந்த பூமாதேவி. பூமாதேவிக்கு ஒண்ணுன்னா விஷ்ணு விட்டுடுவரோ பத்தியா இருக்கிறவர் அவர் அவர் வந்து அவருடைய வடிவமாகவே பூமியில காப்பாத்தின் இருக்கார். எப்படி எந்த ரூபத்துல அப்படின்னா காபிலம் ரூபம் ஆஸ்தாய, காபிலம் ரூபத்துல வசுதேவர் அங்க பூமியில இருக்கார். அதனால கவலைப்படாதுங்க, அவர் பார்த்துப்பார். அவருடைய கோப அக்னியில அந்த 60,000 பேர் குழந்தைகளும், அந்த சகரருடைய புத்திரர்கள் 60,000 பேர் குழந்தைகளும் தகிச்சுடுவா, பஸ்மமாயிடுவா என்று இவர் பிரம்மதேவர் சொல்றார். அது மட்டுமல்லப்பா, பூமிக்கு உங்களுக்கு இந்த கல்பத்துல இருக்கிறதா நடக்கும், நிறைய கல்பங்கள் இருக்குல்லவா, திரேதாயுகம் 4 யுகங்கள் இருக்கு, கல்பங்கள் நிறைய இருக்கு. கல்பங்கள் எல்லாம் ஏதோ இவா குழிக்கிறா அப்படின்னா அவ ஏதோ தப்பு பண்றான்னு இல்லாம, இதுக்கு பூர்வ ஜென்ம பூர்வ கதையும் இருக்கு, இதெல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட இவா நாசம் பண்றானா, பூமாதேவிய கஷ்டப்படுத்துறானா, அவளுக்கு திருச்சியா நாசம் உண்டு, அதனால கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மதேவருடைய வார்த்தையை கேட்டது இவாளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். தேவாக பரம சம்பிருஷ்டாக புனர்ஜென்ம ஜென்மரியதாகதம், அவளுக்கு புது ஜென்மம் கிடைச்சா மாதிரி அடுத்த சந்தோஷம் ஆயிடுத்து. ஏன்னா நம்மளால அஸ்வத்தை தூக்கிட்டு வந்துட்டோம். அது மட்டுமல்ல, இந்த பூமாதேவி கஷ்டப்பட்டு இருக்கா, இவா எல்லா பிராணிகளையும் கஷ்டப்படுத்தின் இருக்கான்னு பார்த்தது தேவர்களுக்கு பொறுக்க முடியல. அதனாலதான் பிரம்மதேவர்கிட்ட உணர்த்தினா, பிரம்மதேவரும் சமாதானம் படுத்த முடியாத நல்ல வார்த்தையை சொன்னது இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம். அப்போ அந்த சகர மகாராஜாவுடைய புத்திரர்கள் இவா வந்து வெட்டின்றே இருக்கா, குடிச்சுட்டே இருக்கா, தோன்றா தோன்றா தோன்றா குதிரையே கிடைக்க மாட்டேங்கிறது. பூமியில எல்லாத்தையும் வெட்டி திறந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கேயும் கிடைக்கலே சொன்னதும் திருப்பி அப்பாட்டே போறோம்னு சொல்லி போறா. அப்பாட்ட போய் ஒரு பிரதட்சிணம் பண்ணி சொன்னா அப்பாட்ட, அப்பா பரிக்ராந்தா மகே சர்வா சத்வந்த சூதிதாக தேவதானவரக்ஷாந்தி பிசாச்சோரகபன்னகாக. அப்பா பூமி பூரா நாங்கள் தேடி பார்த்தாச்சு, பலவர்களான பிசாசுக்கள் நாகங்கள் பன்னகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாச்சு எங்களால, தேவர்களும் அசுரர்களும் ராட்சசர்களும் எல்லாரும் இருக்கா, அவளும் பயந்துட்டா, அவளையும் வதம் பண்ணிட்டோம். சதபஷ்யாமேஸ்வம் தம் அஸ்வஹர்த்தாரமேவச கிம் கரிஷ்யாம பத்ரம் தே புத்திரத்ர விசாரியதாம். குதிரையையும் குதிரையை தூக்கிண்டு போனவரையும் எங்களால பார்க்க முடியலை, இதுக்கு மேல நான் எங்கள் என்ன பண்ணணும், கிம் கரிஷ்யாமகா, எங்களதெல்லாம் பண்ணியாச்சு, பூமியை பூரா பிளர்ந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் எங்களுக்கு பார்க்க முடியலை அவர்களை, நாங்கள் என்ன பண்ணணும். பத்ரம் தே புத்திரத்ர விசாரியதாம், உங்கள்கிட்ட யோசனை கேட்கலாம் சொல்லிதான் திருப்பி வந்தோம் அப்படின்னு சொன்னதும், இந்த வார்த்தையை கேட்டு அந்த சகர மகாராஜாவுக்கு கோபம் வந்து கொடுத்து, கோபம் வந்து சொல்றாரு, பூயா கனக பத்ரம் வோ நர்பித்ய வசுதாத்தலம் அஸ்வஹர்த்தாரமாசாத்ய கிருதார்த்தாச்ச நிவர்த்தத. என்னடா திருப்பி வந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நீ கூட்டிட்டு வா சொல்லி நான் ஆஜ்ஞை பண்ணிருக்கேன், கூட்டிட்டு வராம திருப்பி வந்திருக்கேளா, என்ன நீங்கள் இப்படி பண்றீங்க, கோபம் கொண்டு திருப்பி பூமியை போய் பிளருங்கோ, கிடைக்கிறவரை விடாதீங்கோ, குதிரையை திருடினவனையும் குதிரையையும் கிடைக்காம நீங்க திருப்பி வரண்டா, காரியத்தை நிறைவேற்று, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு, அப்பா சொன்னாலும் இதை கேட்டு அவ நேர போய் எங்கேருந்து குளிச்சு நிறுத்தினாலோ தோண்டினாலோ அதுலேருந்து திருப்பி தோண்ட தொடங்கினான். 60,000 புத்திரர்களும் அங்க போய் ஒவ்வொருத்தரா பாதாள லோகம் வரைக்கும் ரசாதலம் வரைக்கும் தோன்றான். கன்யமானே ததஸ்தஸ்மின் ததுஷு பர்வதோபமம். அப்போ அது குளிச்சதும் பூமியை, இந்த பூமியை வந்து தாங்கக்கூடிய திக்கஜங்கள் இருக்கா, திக்கஜம் யானைகள், திக்கஜம்னா பெரிய யானைகள், பூமியை தாங்கும் தாங்கக்கூடிய அந்த கஜங்கள், அந்த கஜங்கள் சின்னதா அந்த லேசா ஆடினாலே பூமி குலக்கம் வந்துடும், அதனால நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமாயிடும். அவாதான் தாங்கிட்டு இருக்கா பூமிய. அப்போ அப்பேற்பட்ட அந்த திக்கஜங்களை அவ பார்த்தா, முதல்ல யாரு பாக்குறா, விரூபாக்ஷன் என்ற திக்கஜத்தை அவ பார்த்தா, அவ்வளோ ரசாதனம் வரைக்கும் குளிச்சுட்டாய்வா, சோ கீழே இருக்கிறவாள் எல்லாம் பாக்குறாய்வா. அப்ப அந்த விரூபாக்ஷனை பார்த்தா, விரூபாக்ஷன் அப்படிங்கிற மகாகஜத்தை பார்த்ததும் அவர்கள் வந்து 60,000 குழந்தைகளும் பிரதட்சிணம் பண்ணி, இப்படி நாங்கள் குதிரையை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, இல்லை இங்க இல்லை தெரிஞ்சதும் அவ அடுத்த இடத்துக்கு போறா. தந்தே பிரதட்சிணம் கிருத்வா, பிரதட்சிணம் பண்ணி அந்த திருப்பி அந்த திக்பாலனை நமஸ்காரம் பண்ணி பாதாளத்தை திருப்பி தோண்ட தொடங்கினான். அதுக்கப்புறமோ ததப்பூர்வாம் திசம் பித்வா தட்சிணாம் பிபிது புனக. இப்போ தெற்கு பக்கமா, தட்சிணாம் பக்கம், முன்னாடி பூர்வாம் கிழக்கு பக்கமா போயிட்டு இருந்தா, இப்ப தெற்கு பக்கமா போறா. தெற்கு திக்கலையும் என்ன பண்றா, தோன்றா தோன்றா தோன்றா குதிரையை கிடைக்க மாட்டேங்கிறது என்ன கண்டா, மகாபத்மம் என்ற அந்த கஜத்தை, திக்கஜங்கள்ல ஒண்ணு மகாபத்மத்தை பார்த்தா. ஆச்சரியமா அவரையும் பிரதட்சிணம் பண்ணி தேடினா கிடைக்கல. திருப்பி பஸ்ஸிம இடத்துக்கு மேற்கே போய் பாக்குறா. அவங்க சௌமனசம் என்கின்ற திக்கஜத்தை பார்த்தா அவரையும் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி திருப்பியும் தாக்கறா. லாஸ்ட்ல உத்தர பாகம் போயிட்டா. உத்தர பாகத்துல வெளுத்ததான மங்களகரமான அந்த பூமியை தாங்கின்னு இருக்க கூடன பத்ரன் அப்படிங்கிற கஜத்தை பார்த்தா. அவரையும் நமஸ்காரம் பண்ணி திருப்பி பிரதட்சிணம் பண்ணி பூமிய பிளர்ந்துட்டு இருந்தா, பிகுதுகு பிளர்ந்துட்டு இருந்தா. அந்த சமயம் இனியும் இவ்வளவு பிளர்ந்து பிளர்ந்து பூமியை பிளர்ந்துட்டும் இனியும் குதிரையை காணலை அப்படின்னதும் கோபத்தோட சகரபுத்திரர்கள் ரொம்ப ஊக்கோட ரோஷாத் அபியதன் ரொம்ப ரோஷத்தோட நன்கு சக்தியேறி அதை குளிக்க தொடங்கினான் பூமிய. அப்போ அந்த சமயம் என்னாச்சு, அவ பாக்கறா, யார பாக்கறா, தேத்து சர்வே மகாத்மானோ பீம வேகா மகாபலாகம் ததுஷு கபிலம் தத்ர வாசுதேவம் சனாதனம் ஹயம் சதஸ்ய தேவஸ்ய சரந்தம் விதூரதஹ பிரஹர்ஷமதுலம் ப்ராப்தாஹ சர்வே தே ரகுநந்தன. மகாத்மாக்களும் பயங்கர வேகமா இருக்கக்கூடிய அந்த மகாபலசாலிகள் கபில ரூபியா இருக்கக்கூடிய ஆதி வாசுதேவனை பார்க்கிறார்கள். அதுக்கு பக்கத்துல குதிரை வந்து மெஞ்சின் இருக்கு. இத பார்த்ததும் அவெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சுட்டா, ஏன்னா குதிரையை கடிச்சு கொடுத்து. இவ என்ன நினைச்சுண்டா, குதிரை பக்கத்துல குதிரை இவன் இந்திரன் என்ன பண்ணிருக்காரு, குதிரையை திருடின்னு வந்து கபில வாசுதேவர் முனிவருடைய ஆசிரமத்து பக்கத்துல கட்டி போட்டு போயிட்டார், பயந்து போய் ஓடிட்டார். இப்ப இவ பார்த்ததும் இந்த குதிரையை கடிச்சு கொடுத்து குதிரை பக்கத்துல நிற்கக்கூடிய கபில வாசுதேவர் தான் திருடன் என்று கபில முனிய வந்து பழி டட்டுன்னு பக்கத்துல, என்ன திருட்டு பொருள் பக்கத்துல இருக்கிறவா, அப்படிதானே நம்ம மனுஷர்கள்னா பொதுவா என்ன பாக்குறோமோ என்ன கேக்குறோமோ அதுலயே நம்பிடுவோம். அதுல ஆராய்ந்து போய் அது என்ன விஷயம், உண்மை என்னது அப்படின்னு எல்லாம் யாரும் முதல்ல நினைக்க மாட்டா, கேக்கறதுக்கும் தாத்பரியம் இருக்காது அவளுக்கு. அப்ப பார்த்ததும் இவர் தான் திருடி இருப்பார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்றா, இவர் தான் திருடி இருக்காருன்னு சொல்லி கோபத்திட நில்லிட அதிஷ்ட திஷ்ட அப்ருவன். அவாலாம் தன்னுடைய கையில கலப்பைகள் ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்காளே, அதை தூக்கிண்டு வந்து அவர் பின்னாடி ஓடி போய் நில்லு நில்லு அப்படின்னு அலறிண்டு போனா. நீதானே எங்களுடைய யாகத்தை, யாகத்தில் இருக்கக்கூடிய குதிரையை திருடிண்டு வந்தாய், துர்மேதஸ்தம் யுகம் பிராப்தான் வித்திச சகராத்மஜான் துஷ்டா துர்மேதா துஷ்டா, நீ எங்களுடைய குதிரையை திருடின்னு வந்தியா, உன்னை இது இல்லாம பண்றதுக்கு நாங்கள் சகரபுத்திரர்களாக வந்திருக்கோம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இது கேட்டதும் அந்த கபில முனிவருக்கு கோபம் வந்தது. என்னதான் ஏதோ தேமையான போயிட்டு இருக்கார், திடீர்னு இவன் வந்து தன்னுடைய கோபத்தை காட்டி குதிரையை நான் திருடினு வந்தேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு கோபம் வராம இருக்குமா? கோபத்தினால சத்ரா தத்வஜனம் தேஷாம் கபிலோ ரகுநந்தனம் ரோஷேண மகதா விஷ்டோ ஹும்காரோத்ததா. அந்த வார்த்தையை கேட்டு கபில மகர்ஷிக்கு கோபம் வந்து ஒரு சமயம் அந்த சமயம் ஹும் அப்படின்னு ஹுங்காரத்தை பண்ணினார். ஹுங்காரம் பண்ணதும் திருப்பி பார்த்தா அவரை காண்றதுக்கு இல்லை, என்ன ஆயிட்டா, பஸ்மம் ஆயிட்டாளாம். அளவற்ற வைபவம் இருக்கக்கூடிய அந்த மகாத்மா அல்லவோ கபில மகர்ஷி, அவருடைய ஹுங்காரத்தினாலே அவ பொடி பொடி ஆயிட்டா, பஸ்மம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த சகர மகாராஜாவுடைய புத்திரர்கள் 60,000 புத்திரர்களும் பஸ்மமான கதையை சொல்லி இந்த சர்க்கத்தை பூர்த்தி பண்றா. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே பாலகாண்டே 44 சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் அந்த சகர மகாராஜா எப்படி யாகத்தை பூர்த்தி பண்ணினார் அப்படிங்கிற கதையை சொல்றான். புத்ராம் சிரகதான் ஞாத்வா சகரோ ரகுநந்தன நப்தாரம அப்ரவீத் ராஜா தீப்யமானம் ஸ்வதேஜசாம். ராஜாவான சகரருக்கு இந்த குழந்தைகள் போயிட்டு திருப்பி வந்துட்டுலயே என்னாச்சோ ஏதாச்சோ தெரியாம தன்னுடைய பௌத்திரனை கூட்டுட்டு சொல்றார். என்ன சொன்னார், சூரஸ்ச கிருத வித்யஸ்ச பூர்வை துல்யோசி தேஜசா பித்ருணாம் கதிமன் விச்ச ஏன சாஸ்வோபாஹித. எல்லா வித்தியகள்லயும் சூரர்களும் தேஜசினாலையும் பூர்வீகர்களுக்கு சமமா இருக்கக்கூடிய நீ பௌத்ரா, நீ வந்து அவ எங்க போயிருக்கா என்ன தெரியலே. நீ போய் தேடு குதிரையை திருடிந்து போனவனையும் குதிரையும் அவாலம் என்னானா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுண்டு வாப்பா. அந்தர்பௌமானி பூதானி வீரியவந்தி மகாந்தி தேஷாம் துவம் பிரதிகாதார்த்தம் சாசிம் கிருண்ணீஷு கார்முகம். நீ வில்லையும் எடுத்துக்கோ வாளையும் எடுத்துக்கோ, யாரு வந்தாலும் எதிர்த்துண்டு போ அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணி அந்த அந்த குழந்தையும் அப்பா வணக்கம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த குழந்தையும் போறத தேடிந்து போறா. அம்சுமான் அல்லவா பௌத்திரன், அம்சனும் வில்லும் வில்லும் வாளும் எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரகாமினியா வேகமா போய் தேடுறார். அப்போ தைத்யதானவரக்ஷோபிகி பிசாசபத கோரகை பூஜ்யமானோ மகாதேஜா திசா கஜமா பஷ்யத. இந்த அம்சுமான் அப்படிங்கிறவர் அவ குளிச்சுண்டே போனாளே அந்த வழிய பார்த்துட்டு அப்படியே பின்னாடி அந்த பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த வழியே அடைந்து போனா. போனப்போ அசுரர்கள் தானவர்கள் ராட்சசர்கள் இவராலையும் பிசாசுகள் பட்சிகள் சர்ப்பங்களாலையும் ரொம்ப ஆதரவோட காணப்பட்ட திக்கஜங்களை பார்த்தாராம் இவர். அப்படி அந்த திகஜங்களை பார்த்ததும் சதம் பிரதட்சிணம் கிருத்வா பிருஷ்வா தெய்வ நிராமயம். அந்த அம்சுமான் பிரதட்சிணம் பண்ணினார். அவள் நிராமயம் ச பிருஷ்வா, அவளுக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு சௌக்கியமா கேட்டு அவ அவருடைய கதையை சொல்றான். அம்சுமான் என்னுடைய அவர்கள் வந்து குதிரையை தேடிந்து வந்தா, குதிரை எங்க, குதிரையை திருடிந்து போனவா யாரு அப்படின்னு ரொம்ப தாழ்மையா கேக்குற. அது கேட்டப்போ அந்த திக்கஜங்களும் அன்போட சொல்றார், அசமஞ்ச புத்திரா நீ திருச்சியா நீ வந்த காரியம் நிறைவேறும்பா, குதிரையே உனக்கு ரொம்ப லேட் பண்ணாம வேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் எல்லா திக்கஜங்கள்டையும் ஒவ்வொரு நாள் கேட்டுருக்கா கண்டேலா கண்டேலா அப்படின்னு தெரிஞ்சதும் அவெல்லாம் அனுகிரகம் பண்றா, திருச்சியா உனக்கு குதிரையை கிடைக்கும், எல்லாருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு அப்படின்னு திக்பாலர்களும் எல்லாரும் அவனை ஆசீர்வாதம் பண்றா. அப்படி அந்த வார்த்தையை கேட்டு லாஸ்ட்ல தன்னுடைய சகரராஜாவுடைய புத்திரர்கள் எங்க சாரமானாலோ பிஸ்மம் ஆயிட்டாலோ அந்த இடத்துக்கு வந்துட்டார். லாஸ்ட்ல சதுக்கவசமா பன்னஹ அழிவை பாக்கறா, பஸ்மமா இருக்கு, ஒரு மலையாட்டமா பஸ்மமா இருக்கு, பக்கத்துல ஒரு குதிரையும் இருக்கு. அப்படி இத பார்த்ததும் அவருக்கு காயம் புழிஞ்சுடுத்து அந்த அம்சுமானுக்கு அது தெரிஞ்சதும் ரொம்ப துக்கம் ஏற்படுது. அச்சோ போயிட்டாரே அப்படின்னு ஆழ்ந்த துக்கம் வந்ததும் சுக்ரோஷ வா விட்டு அழறாராம் அவர், போயிட்டாளே அப்படிங்கிற துக்கம். யாஜ்ஞியம் சகயம் தத்ர சரம சரந்தம் அவிதூரத. அப்போ இப்படி அடக்கி வைக்க முடியாத துக்கத்தினால அந்த புருஷ சிரேஷ்டன் அங்க மேஞ்சென்று இருக்கிற குதிரையையும் பார்த்தார். இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு துக்கத்திலயும் இருக்கார். அந்த சமயம் இவளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும் என்று தோணித்து அந்த அம்சுமானுக்கு தர்ப்பணம் பண்ணலாமே அப்படின்னு ஜலத்தை தேடினா, அங்க எங்கேயாவது ஜலம் இருக்கா அப்படின்னு. ஆனா ஜலம் எங்கேயுமே கிடைக்கல, ஜலாசயம் பார்க்கவே முடியல, ஜலம் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஸுமே எங்கேயுமே காணலையாம். அது பார்த்ததும் ரொம்ப துக்கம் வந்துடுத்து. அந்த சமயம் யாரு அந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா விசாரிய நிபுணாம் திருஷ்டி ததோபியம் பித்ருணாம் மாதுளம் ராம சுபர்ணனில் சுபர்ணமணிலோபமம். கருட பகவான் வரார், கருட பகவானை கண்டா சுபர்ணம். கருட பகவான் யார் அப்படின்னா வைணதேனுடைய புத்திரர். அது மட்டுமல்ல கபில முனிவர் அப்படின்னா சாட்சாத் வாசுதேவன் தானே, வாசுதேவனால பஸ்மமாக்கப்பட்டா இந்த 60,000 புத்திரர்களும். அப்ப அதுக்கு ஒரு நிவர்த்தி பண்ணணும்னா அவருடைய வாகனம் தானே வரணும், கருட பகவான் தானே. அப்ப கருட பகவான் வரார். அது மட்டுமல்ல இவாளுக்கு ரிலேஷன் கூட மாமாக்கு துல்லியமா இருக்கக்கூடியவர் கருட பகவான் வந்து அந்த மகாபல பலசாலியான கருட பகவானை பார்த்து இந்த இவர் ரொம்ப சங்கடத்தோட இந்த அம்சமா நின்று இருக்கார். தன்னுடைய சங்கடம் புரிஞ்சுடுத்து கருட பகவானுக்கு. அப்ப சொல்றார் கருட பகவான், மா சுஜ புருஷ வியாக்ர வதோயம் லோக சம்மதஹ. ஏ புருஷ சிரேஷ்டா நீ சங்கடப்படாதே, கஷ்டப்படாதே, துக்கம் வேண்டாம். இது லோகத்துக்கு ஹிதம் பண்றதுக்காக தான் இப்படி ஆயிருக்கு. அதனால நீ இதுல சங்கடப்படுறதுக்கு அவசியம் இல்லைப்பா. நீ வைபவம் நிறைய உனக்கு இருக்கு. அதனால இந்த கபில மகரிஷி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவராலேயே தகிக்கப்பட்டது. அதனால அவளுக்கு நல்ல புத்தி ஏற்பட்டது, இவளுடைய பாபமும் விலகித்து. இப்ப இவாளுக்கு நீ தர்ப்பணம் பண்ணணும் என்று ஜலத்தை எடுக்கிறையே, ஜலத்தை தேடுறையே, அப்ப சாதா ஜலத்துல இவாளுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு அவசியம் கிடையாதுப்பா. சாதா ஜலத்துல கொடுக்கறது படாது அப்படிங்கிற, ஏன்னா சாபம், சாபத்தினால இவா அழிந்தா, அதுவும் கபில முனிவர் தேர்ந்த. அப்ப அவளுக்கு தீர்ச்சியா சொர்க்கலோகம் அடையணும்னா கங்கா ஹிமவத்தோ ஜேஷ்டா துகிதா புருஷர்ஷபம் தஸ்யாம் குரு மகாபாக பித்ருணாம் தூஜல கிரியாம். ஹிமவானுடைய மூத்த புத்திரியான கங்காதேவியை கூட்டிண்டு வா, கங்காதேவியை எடுத்துண்டு இந்த பிதற்களுக்கு தர்ப்பணம் பண்ணு. அப்ப அவ வந்து லோகங்கள்ல பரிசுத்தமாயி கங்கையில நினைக்கப்பட்ட அந்த சாரம் நனைஞ்சு முங்கட்டம், இந்த பத்மமா இருக்க அந்த சாரம் பூரா இந்த கங்காதேவியால முக்கு. அப்படி அவ ஸ்வர்கலோகத்தை அடைவாப்பா. ஷஷ்டிம் புத்திர சஹஸ்ராணி ஸ்வர்கலோகம் ஈஷ்யதி, இந்த 60,000 புத்திரர்களும் ஸ்வர்கலோகத்தை அடைவா என்று. அதாவது கங்கா ஜலத்தை நம்ம பஸ்மத்தில் தெளிச்சாலே நம்ம ஸ்வர்க்கம் அடைவோம் என்று இங்க சாட்சியாக சாக்ஷாத் வினத புத்திரன் வைணதேயர் கருட பகவானே இங்க சொல்லி சாட்சிப்படுத்துறார். அப்பேற்பட்ட கங்கைக்கும் ஆகாத்யம். கங்காமானய பத்ரம் தே தேவலோகான் மகீதலம் கிரியதாம் யதி சக்தோசி கங்காயா அவதாரணம். கங்கையை தேவலோகத்திலேந்து பூமிக்கு கூட்டிண்டுவா, நீ இதுக்கு சக்தி, உனக்கு இந்த சக்தி உண்டு அந்த தேவலோகத்திலேருந்து பூமிக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு, அந்த கங்காவுடைய அவதரணத்தை நீ சாதி அப்படின்னு, உனக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. இப்ப நீ தற்காலம் என்ன பண்ண, கச்சதாஸ்வம் மகாபாக சங்கிரகைய புருஷர்ஷப யக்ஞம் பைதாமகம் வீர நிவர்த்தை துமர்ஹசீம். பாக்ய மகாபாகா அப்படிங்கிற பாக்யசாலியானவனே, இப்ப நீ குதிரையை பிடிச்சிட்டு போ, அந்த யாகம் உன்னுடைய தாத்தா பூர்த்தி பண்ணட்டும். பைதாமகம் யக்ஞம், அப்பாவுடைய அப்பா அவர் வந்து பூர்த்தி பண்ணட்டும். இப்ப அதுதான் உச்சிதமானது. அதுக்கப்புறம் நீ வந்து கூட்டிண்டு வா கங்காவன்னுட்டு, கங்கையால இவாளை முக்கி விட்டு இவாளை ஸ்வர்க்கத்தை அனுப்பு, ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி. சுபர்ணவச்சலம் சுத்வாசோ சஹ அம்சுமான் அதி வீரியவான் துவரிதம் ஹயமாதாய புனராயான் மகாயசா. அதிபராக்கிரமசாலியான அந்த அம்சுமான் கருட பகவானுடைய அந்த வார்த்தையை கேட்டுட்டு குதிரையை பிடித்துண்டு அது கீர்த்தி பூண்டவனாக திருப்பி அவ ராஜ்யத்துக்கு போனார். ததோ ராஜானமாசாத்ய தீக்ஷிதம் ரகுநந்தன நிவேதயத்யதா உத்தம் சுபர்ணவசனம் ததா. தீட்சை பூண்டுன்னு இருக்கக்கூட ராஜாட்ட பக்கத்துல போய் கருடன் சொன்ன விஷயங்கள், நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிவித்தார். குதிரையையும் கூட்டிக் கொண்டு கொடுத்தார். தச்சுத்வா கோர சங்காஷம் வாக்கியம் அம்சுமதோ நிருபஹ யக்ஞம் நிவர்த்தயாமாச யதா தத்வம் யதா விதீம். அப்ப அம்சுமானுடைய அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப துக்கம் அடைஞ்சார் ராஜா. ஆனாலும் யாகத்தை சாஸ்திரப்படியே பூர்த்தி பண்ணினார். யாகத்தை பூர்த்தி பண்ண அந்த ஸ்ரீமானான அரஜன் வந்து திருப்பி தன்னுடைய புறத்துக்கு திருப்பி சென்றார். மேலும் ராஜா கங்காவை ஆணையிட்டு ஆகம காரியத்துக்கு கங்காதேவியை எப்படி கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற உபாயத்தை யோசிக்கிறார். ஆனா கிடைக்கல, எப்படி கங்காவை ஆணையிக்கிறது அப்படின்னு. அகத்வா நிச்சயம் ராஜா காலேன மகதா மகான் த்ரிம்சத் வர்ஷ சஹஸ்ராணி ராஜ்யம் கிருத்வா திவம் கதா. மகானான அரசன் ஒரு உபாயத்தை காணாததுனால 30,000 கொல்லங்கள் ராஜ்யபாலனத்தை நன்கு பண்ணி காலத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஸ்வர்க்கத்தை அடைஞ்சு விட்டார் அப்படின்னு. அப்படியே காலம் போயிடுத்து அவரும் ஸ்வர்க்கத்தை அடைஞ்சார் என்று சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்யாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவிய பாலகாண்டே ஏக சத்வாரிம்ஷத் சர்கம் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. மேல்கொண்டு பகீரதனுடைய பகீரதன் உண்டான அவதாரம் பண்ண வைபவம் நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீம் மகேஷாஹ. கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்ய சாலினீ. தேசோயம் க்ஷோபரஹிதோ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ. அபுத்ரா புத்ரிணஸ் சந்து புத்ரிணஸ் சந்து பௌத்ரிணஹ. அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம்சதம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம். ஏகைகமக்ஷணம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம். ஷ்ருண்வன் ராமாயணம் பக்த்யா யஃப் பாதம் பதமேவ வா தயாதி ப்ரஹ்மணாஸ்தானம். ப்ரஹ்மணா ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே. ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நமஹ. யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே. ருத்ரநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம். யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா. அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே. சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதரஸ்ய யத். அதிதிர்மங்களம் ப்ராதாத் தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜதஹ. யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயசாகரா த்வீபா வேதா லோகா திசச்சதே. மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா. காயேன வாசா மனசேந்திரியைவா புத்தியாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத். ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ. ஜெய ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம.